சோடசாயுத ஸ்தோத்திரம். திருவாடியாழ்வான் விஷயமான மற்றொரு ஸ்தோத்திரம் இது. சக்கரத்தாழ்வானின் பலவித மூர்த்திகள் அகிர்புத்திர சம்ஹிதை முதலான நூல்களில் விளக்கப்பட்டுள்ளன. 2, 4, 8, 16, 32 திருக்கைகளுடன் சக்கரத்தாழ்வானின் திருவுருவங்கள் அமைக்கப்படலாம். பெரும்பாலான திவ்யதேசங்களில் ஸ்ரீ சுதர்சனர் 4, 8, 16 திருக்கைகளோடு விளங்குகிறார். பரமத நிரசனத்திற்கு உறுப்பாக சக்கரராஜனை சுவாமி வணங்குகிறார். பரமத பங்கம் என்ற இரகசியத்தில் முதலிலும் முடிவிலும் சக்கரராஜன் விஷயமாக ஒரு பாடல் உள்ளது. முதல் பாடலில் 8 திருக்கைகளுடனும் முடிவில் உள்ள பாடலில் 16 திருக்கைகளுடனும் அனுபவிக்கிறார். அஸ்திரங்கள் எல்லாவற்றிற்கும் சுதர்சனமே பிறப்பிடமாகையால் எல்லா திருக்கைகளிலும் அவர் ஆயுதங்களை தரித்து இருக்கிறார். மேலே கூறிய தமிழ்ப்பாசுரங்களில் அந்தந்த ஆயுதங்களின் பெயர் மட்டும் குறிக்கப்பட்டுள்ளது. சோடசாயுத ஸ்தோத்திரத்தில் சுதர்சனரின் 16 திருக்கைகளிலும் உள்ள ஆயுதங்கள் காக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். வலது திருக்கைகளில் உள்ள ஆயுதங்களாவன சக்கரம், மொழு அதாவது கோடரி, குந்தம், தண்டம், அங்குஷம், அக்னி, வாள், சக்தி அதாவது வேல். இடது திருக்கையில் உள்ள ஆயுதங்கள் பாஞ்சஜன்யம், சங்கு, அம்பு, பாசம், கலப்பை, வஜ்ரம் அதாவது இடி, கதை, முசலம், சூலம் என்பவை. அகிர்புத்திய சம்ஹிதை ஸ்ரீ சுதர்சனனையே பகவானாக கூறுகிறது. சக்கராபிதானோ ஹரிஹி, சக்கரரூபஸ்ய சக்கிரணா முதலியான வசனங்கள் இதனை வலியுறுத்துகின்றன. நல்லோர்களுக்கு மிகுதியான ஸ்ரேயஸை உண்டாக இந்த ஸ்தோத்திரம் இயற்றப்பட்டது என்று சுவாமி தேசிகன் கடைசி ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தில் உள்ள ஸ்லோகங்கள் சில பதிப்புகளில் அஸ்வச்சப்த கடிதங்களாயும் சிலவற்றில் விஸ்வச்சப்த கடிதங்களாயும் காணப்படுகின்றன. இருவகையாகவும் பெரியோர்களின் அனுசந்தானம் உண்டு.